ஓம் ப்ரஹ்ம நிராமயாஷ்டகம் ஏவம் சர்வச்சிதானந்த ஆதிமத்யாந்தவர்ஜிதஃ பூர்ணம் ஆத்ம பிரகாசம் ச சோஹம் ப்ரஹ்ம நிராமயம் ஏகமேவ நிராபாசம் அபாசம் ரூபவர்ஜிதம் பாவாபாவ விஹீனம் ச சோஹம் ப்ரஹ்ம நிராமயம் நிர்குணம் பரமம் ப்ரஹ்ம சச்சிதானந்தமத்வயம் தத்வமஸ்யாதி வாக்கியேன சோஹம் ப்ரஹ்ம நிராமயம் ஏகமேவாத்விதீயம் ச நாம ரூப விவர்ஜிதம் ஏகமேவ சமம் தத்வம் சோஹம் ப்ரஹ்ம நிராமயம் ஆத்ம தத்வமயம் நித்யம் ஏகமேவாதி நிர்மலம் பூர்ணம் ப்ரஹ்ம நிராபாசம் சோஹம் ப்ரஹ்ம நிராமயம் ஏகதா பஹுதா சைவ த்ருஷ்யதே ஜலசந்திரவத் அஹமேவ நிராகாரம் சோஹம் ப்ரஹ்ம நிராமயம் அவ்யக்தம் ச வசோதீதம் அகண்டம் கண்டவர்ஜிதம் நிராதாரம் பரம் ப்ரஹ்ம சோஹம் ப்ரஹ்ம நிராமயம் அக்ஷரம் பரமம் ப்ரஹ்ம த்வைதாத்வைத விவர்ஜிதம் முனீஸ்வரஹிதம் தத்வம் சோஹம் ப்ரஹ்ம நிராமயம் ஓ